శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుదాహృది అసద్గురు పరంపరాయే నమః. మొదల్ రెండు శ్లోకంగల్ నాడే ஜீவாத்மா அப்படிங்கிறவன் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்தினால மூணாவது ஸ்லோகத்தினால இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவன், மனதை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவன், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவன், ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவன் அப்படின்னு சாதிக்க போற. அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்போ அவ என்ன சொல்ற, பூர்வபக்ஷிகள் உடம்பு அச்சேதனம் சொன்ன, அதுக்கு எந்த காரியமும் பண்றதுக்கு இது இல்ல, தகுதி இல்ல, அதனால அத வந்து இது பண்ண வேண்டாம், ஆத்மான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. சரி, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் இந்திரியங்களே ஆத்மா அப்படின்னு சொன்னா என்ன தவறு வரும்? அத ஒத்துக்கலாமே. ஏன்னா இந்திரியங்கள் அப்படிங்கறத அங்கீகரிக்கிறதுல ஒன்னும் விரோதம் இல்லை. ஏன் விரோதம் இல்லை அப்படின்னாக்கா, இப்ப இந்திரியங்கள் இல்லாம ஞானம் வராது இல்லையா? இந்திரியங்கள் இல்லாம ஞானமே வர்றதில்ல நமக்கு. ஏன்னா லோகத்துல வந்து கண்ணால பாக்குறோம், காதால கேக்குறோம், இந்த இந்திரியங்கள் தான் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஞானத்தை கொண்டு வருது. அதனால ஞான பிராப்திங்கிறது இந்திரியங்கள்னாலதான் வருது. அதனால இந்திரியங்களே ஆத்மாவா இருக்கட்டுமே. அந்த இந்திரியங்கள் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஞானமே வரமாட்டேன்றதே. கண்ணால அறியப்பட வேண்டிய ஞானம் கண்ணு வேலை செய்யலன்னு வரல, காது வேலை செய்யலன்னு காதால் அறியப்பட வேண்டிய ஞானம் வரல. செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிறார் வள்ளுவர். காதால கேட்கிற ஞானம் இருக்குதே, அதுதான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் தான், அதுதான் ரொம்ப வசந்தது. அதனாலதான் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு ஞானம் வரணும்னாக்க காது வேலை செய்யணும், கண்ணு வேலை செய்யணும், இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சாதானே வரும். அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்க எப்படி வரும் அது? அதனால இந்திரியங்களையே ஒத்துக்கலாம். அது இந்திரியங்கள் இல்லைன்னா ஞானம் வரல. அதனால இந்திரியங்கள்ல தான் அறிவு இருக்கு, அதுலதான் அறிவு ஞானம்ன்றது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அங்கீகரிக்கலாமே. அதை அங்கீகரிக்கலாம். அதையே சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. லோகத்துல கூட விவகாரம் இருக்கு. என்ன விவகாரம்னா, சக்ஷு பஷ்யதி பர்சன சுகோ வாயு அப்படின்லாம் சொல்றோம். கண்ணு பாக்குறது இந்திரியத்துக்கு சுகத்தை கொடுக்கறது வாயு. இத மாதிரிலாம் லோகத்துல சொல்றோம் முடியும். அத மாதிரி மத்த வந்து இந்திரியம் வேலை செய்யல, அப்ப என்ன சொல்றோம்? திருக் சக்தி விகலகா, சிரவண சக்தி விகலகா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அதாவது இந்திரிய புறப்பாடு ஒத்தனுக்கு இருக்கு. அப்ப இருந்தாலும் இது மாதிரி எனக்கு வந்து குறை இருக்கு, நான் குறையுள்ளவன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அத மாதிரி எனக்கு நன்னா காது கேட்கும், நன்னா கண்ணு தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு நிறை இருக்கு, எனக்கு ஒரு தோஷம் இல்லை, நான் நிறையோட இருக்கேன் அப்படின்னு சொல்றமே. அதனால இந்திரியங்களே ஆத்மாவா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் சொல்ற. அதற்கு சுவாமி என்ன கேக்குற, அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கண்ணால ஒரு வஸ்துவை பாக்குறோம், ஏற்கனவே வந்திருக்கு, கண்ணால ஒரு வஸ்துவை பாக்குறோம், அது காதால வந்து நினைச்சு பாக்குறோம், காதால கேக்குறோம், கண்ணால பாக்குறோம், காதால கேட்கணும் அந்த வஸ்து விஷயத்தை பத்தி. அதே சுகிந்திரியம் இருக்கே தொடுதல் உணர்ச்சி, அதனால அவைகளை தொட்டு நாம தெரிஞ்சுக்கிறோமோ, இப்ப ஏன் அது மாதிரி வந்தது? இப்ப கண்ணால பார்த்தத மனசால நினைச்சு பாக்குறோம், காதால கேக்குறோம், கையால தொட்டு பாக்குறோம், அது எப்படி வரும் அது? ஏன்னா நீ இந்திரியன்னா ஆத்மான்ற, இத மாதிரி எப்படி பேதம் வந்தது அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டா அதுக்கு அவன் என்ன சொல்றா? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, இது உடம்புல இருக்கு, உடம்புல இந்திரியங்கள் இருக்கு, அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியறது. கண்ணால பார்க்கப்பட்டதை காதால் கேட்கிறான், அல்லது கையால் தொடு உணர்ச்சியினால் அறிகிறான் அப்படின்னு சொல்றோம், மனதனால ஸ்மரிக்கிறான்னு சொல்லிக்கிறோம். அதனால விரோதமே இல்லையே. அதனால இது வந்து இன்னொரு ஒரு தோஷத்தையும் நாம பல பேர் சொல்ல போறோம். அகம் பஷ்யாமி, அகம் ஸ்பிருஷாமி, அகம் ஸ்ருணோமி அப்படின்னு சொல்றோம். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் தொடுகிறேன் அப்படின்னு லோகத்துல இருக்கா இல்லையா? இப்போ பிரிச்சு பிரிச்சுதான், அகம் ஸ்பிருஷாமி, நான் தொடுகிறேன், நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், இப்படி எல்லாம் அகம்ங்கிறது எல்லா இந்திரியங்கள்லயும் அன்வைக்கிறதா இல்லையா? அதனால அது எப்படி வருது? அது இந்திரியங்கள் எப்படி ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க அது தவறு. நீங்க வந்து ரிஷாமின்னு சொன்னாலும் சரி, ஸ்ருணோமின்னு சொன்னாலும், பார்க்கிறேன், கேட்கிறேன், தொடுகிறேன், எதை சொன்னாலும் சரி, அகம் பிரதானம் முடியறது, அகம் தான் முடியறது அது. அதனால தோஷம் இல்லாது. ஏகையேவ அகம் யவஹராமி வதாமி இப்படின்லாம் சொல்றோம். அதனாலலாம் இருக்கிறதுனால இந்திரியங்களே ஆத்மாவாக இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அவருடைய பட்சமா இருக்கு. இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படின்னு அது தப்பு. இந்திரியங்கள் ஆத்மாவாக ஆக முடியாது. காரணம் என்னன்னா, சரீரமே ஆத்மான்ற விஷயத்துல எத்தனை தூஷணங்கள் சொன்னமோ அந்த தூஷணங்கள்லாம் இங்க வரும். எப்படி வரும் அப்படின்னாக்கா, சரீரமே ஆத்மான்னாக்கா நம்ம என்ன கேட்டோம்? சரீரம் ஒரு சமுதாயமா ஆத்மாவா இருக்கா, அல்லது ஒவ்வொரு அவயவங்களும் ஆத்மாவா இருக்கா, எப்படி இந்த சைதன்யம் எப்படி இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டோம். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னாலும் நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் பதில். என்ன, சமுதாயமே ஆத்மான்னு சொன்னாக்கா அப்ப சைதன்யம் ஞானம் எதுக்கு இருக்கு? அந்த உடம்புடைய அவயவங்களுடைய அவயவின்னு சொல்றீங்களோ இல்லையோ, அந்த அவயவங்களுடைய சேர்க்கை, அவயவங்களுடைய சேர்க்கை தானே அவயவின்னு. அந்த அவயவிக்கு எதுக்கு ஞானம் இருக்கு? அவயவங்கள்ல இல்லாத ஞானம் அவயவியில இருக்குமா? இத மாதிரிலாம் எத்தனையோ நம்ம பதில் சொல்லிட்டு வந்துட்டோம். ஞானம் காரணானுகுணம் காரியம், காரணங்களான அவயவங்கள்ல ஞானம் இல்லைன்னாக்க அவயவியான சரீரத்தை எப்படி ஞானம் இருக்கும்? அதனால அவயவ பட்சமும் சரியில்லை, அவயவ பட்சமும் சரியில்லை அப்படின்னுட்டு நிறைய பதில் சொல்லிட்டோம் அங்க. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல கூட, அவயவங்கள் இந்திரியங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஆத்மான்னு சொல்றியா, அல்லது இந்திரியங்கள் ஒன்னு ஒன்னும் தனித்தனியா ஆத்மான்னு சொல்றியா, எப்படி நீ அது சொல்ற? நீ அதுல எப்படி சொன்னாலும் தோஷம் வருது. இப்ப கைதான் ஆத்மான்னு சொல்லுங்க, பாணி இந்திரியம், ஏன்னா கர்மேந்திரியம் நமக்கு உண்டு இல்லையோ. இப்ப கையினால ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது, கையினால நமக்கு ஒரு அனுபவம் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அந்த கை உடஞ்சு போயிடுறது, உடஞ்சு போயிடுறது, உடஞ்சு போயிட்டாக்கா ஆனா கையினால நான் எந்த ஒரு அனுபவத்தை அடைந்தேனோ அதை இன்னொரு அவயவத்தினால நம்ம ஸ்மரிக்கிறோமா இல்லையா? நான் இந்த கையை கொண்டுதான் இத்தனை காரியம் பண்ணேன், எனக்கு நான் எவ்வளவோ காரியம் பண்ணிப்பேன், எனக்கு கை ரெண்டு கையும் எனக்கு தூக்கவே முடிய மாட்டேன்றது, ரொம்ப வலிக்கிறது எனக்கு, எத்தனையோ வேலை எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன பண்றேன்னா, எவ்வளவோ காரியம் இந்த கையால நான் பண்ணினேன், இப்ப என்னால ஒண்ணுமே முடியலையே இந்த கையால அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பிரதீதி உண்டாகுது மனசுல, அந்த சிந்தனை உண்டாகிறது. அந்த சிந்தனை உண்டாகிறதுனால அது எப்படி தோணித்து? கைதான அனுபவிச்சது, கைதான பண்ணினுத்து, கைங்கிற ஆத்மா அதை பண்றது. அப்படி இருக்குச்ச மனசுங்கிற ஒரு இந்திரிய ஆத்மாவோ இல்ல கண்ணுங்கிற ஆத்மாவோ வேற ஏதோ ஒரு ஆத்மா எப்படி நினைச்சு பாக்குறது, அது எப்படி வந்தது அதுக்கு? அதனால இதுவே பெரிய முதல் தோஷம். இந்த மாதிரி அவயவ விஷயங்கள் அவயவ விஷயங்கள்லாம் முதல்லயே நிறைய சொல்லிட்டோம், அதுவும் தோஷம் இருக்காது. அதே மாதிரிதான் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பிரத்யபிஜம் இருக்கு. அத ஜடத்திரகேசரத்திலேயே எட்டாவது ஸ்லோகத்தை சாதிச்சிருக்காரு, ஏகார்த்த பிரத்யபிஜா பவதி திருதரா தர்சன ஸ்பர்சனாபியாம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால ஏவாகம் திருஷ்டவான் சயேவாகம் ஸ்பிருஷ்டவான் அப்படின்னுட்டு வச்சனம் இருக்கு, வாக்கிய விவகாரம் இருக்கு லோகத்துல. எந்த நான் கண் பார்த்தேனோ அந்த நான் தான் தொடுகிறேன் அப்படின்னு லோகத்துல ஒரு பிரத்யபிஜம் இருக்கு. அப்போ தொடுதல், அதே மாதிரி இந்த பார்த்தல், இது ரெண்டுமே ஒருத்தங்கிட்டதான் அன்வயிக்கிறது. அது யாரு அப்படின்னு இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தான் வருது அது. இது ஒரு தோஷம் உங்க சித்தாந்தத்துல. இந்த பிரத்யபிஜம் எப்ப வரும்னாக்கா, இந்த இந்திரியங்களை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் சொன்னாதான் பிரத்யபிஜங்கிறதே வரும். அதனால நீங்க இந்திரியங்களே ஆத்மான்னு சொன்னா இந்த பிரத்யபிஜம் வரவே வராது. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த இந்திரியங்கள்லாம் நியத காரணங்கள் காரியங்கள் இருக்கு. கண்ணு என்னத்தை பார்க்கும், ரூபத்தை தான் பார்க்கும், காது சப்தத்தை தான் கேட்கும், சுகிந்திரியமா என்ன பண்ணும் அப்படின்னாக்க தொடுதல் உணர்ச்சி உண்டுதான் அதுக்கு உண்டு, மூக்கு வாசனையே முகரும், நாக்கு வந்து ரசங்களை தான் அறிந்து கொள்ளும். இத மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு காரியம் நியதமா இருக்கா இல்லையா. அதனால இப்ப அத்தனையும் கொண்டு நான் கண்ணால் பார்க்கிறேன், காதால் கேட்கிறேன், அத மாதிரி இப்ப இந்த வார்த்தை பாருங்க, கண்ணால் பார்க்கிறேன், இது ஒரு யுக்தி நம்ம சித்தாந்தத்துல. கண்ணு பார்க்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் உபச்சாரம். ஏன்னா கண்ணுன்றது ஒரு அச்சேதனம், ஒரு ஆத்மாவானவன் இந்த கண்ணை பார்த்து நீ பார் அப்படின்னு ஆக்கியிடுறான். இப்படி அவன் உத்தரவு போட்டான்னாதான் அந்த கண்ணு பார்க்கறது. அதனால கண்ணால் பார்க்கிறேன், கண்ணு வந்து கருவிதான், ஒரு உபகரணம் தான். அப்ப உபகரணத்தை கொண்டு நாம் என்ன பண்றோம், கண்ணால் பார்க்கிறேன். கண்ணால திருதியா விபக்தி கர்த்தகரணையோ திருதியா அப்படின்னுட்டு இதுல பாணினி வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராமேன பாணேன ராவணோ ஹதஹ அப்படின்னு சொல்றோம். ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க இந்த பதங்கள்ல இந்த வாக்கியத்துல மூணு பதங்கள் இருக்கு, ராமேன பாணேன ராவணோ ஹதஹம் நாலு பதங்கள். அதுல பாருங்க, ராவணோ ஹதஹாங்கிறது பிரதம விபக்தி, கொல்லப்படுபவன், கொல்லப்பட்டான், யார் கொல்லப்பட்டான், ராவணன் கொல்லப்பட்டான், யாரால், ராமனால். அப்ப பாணியின மூணாவது பக்தி, அது என்ன சொல்றது என்ன, பாணத்தை கொண்டு கொல்லப்பட்டான். பாணம்ங்கிறது அங்க அம்பு, அது உபகரணமாதான். கர்த்தகரணயோக திருதீயா, கர்த்தாவையும் சொல்லும். இங்க கர்த்தாங்கிறது ராமன், ராமையின. அது மாதிரி பாணியனன்றது கருவி, ஏற்கனவே அதான் சொல்றோம். அதனால இந்த இடத்துல வந்து ஒரு கருவியா தான் இருக்கும், கண்ணால் பார்க்கிறேன், காதால் கேட்கிறேன், கையால் தொடுகிறேன். அது மாதிரி நம்ம வந்து மூன்றாம் விபக்தியை கொண்டுதான், மூன்றாம் வேற்றுமை இருக்க திருதியா விபக்தி, அது கரணவாச்சியா இருக்கும் அந்த இடத்துல, அதை கொண்டுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு ஒரு யுக்தி. ஆகையினால இப்படி பிரத்யபிஜை இருக்கு, ஒவ்வொரு இந்திரியத்தையும் நான் வந்து என்ன பண்றேன்னாக்கா, ஒவ்வொரு இந்திரியத்தை கொண்டு இதெல்லாம் அறிந்து கொள்கிறேன், அது மாதிரிலாம் இருக்கு. ஆகையினால இந்திரியங்களுக்கு ஆத்தத்தன்றது வரவே வராது. இது ஒரு விஷயம். அது மாதிரி நான் கண்ணால் பார்க்கிறேன்னு சொல்ற முடியும், அந்த மாதிரி நான் கண்ணுதான், நான் காதுதான், நான் மூக்கு, நான் ரச ஜிஃப்வா அப்படின்னு லோகத்துல இல்ல பிரயோகம். அந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பவாவது நீங்க சொல்றத அங்கீகரிக்க பார்க்கலாம். ஆனா அத மாதிரி பிரயோகமே இல்லையே லோகத்துல, அத மாதிரி பிரயோகம் இல்ல. அகம் சக்ஷு, நான் கண் நான் காது அப்படின்னா பிரயோகமே கிடையாது லோகத்துல. வேற எப்படி இருக்கு? அகம் சக்ஷுதா சுனாமி இத மாதிரிதான் இருக்குது. அதனால இந்திரியங்கள் தான் இது இல்ல, ஆத்மான்றது கிடையாது. அவ ஒரு யுக்தி சொன்னான், இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணினாத்தான் ஞானமே வரும், அது இல்லைன்னா ஞானம் வராதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவ. அதனால ஞானம்னா எங்க இருக்குன்னா இந்திரியத்துலதான் இருக்கு. அதனால இந்திரியம் வந்து ஆத்மான்னு சொல்றோம். ஞானத்துக்கு அதிகரணம் ஆதாரமா இருக்கிறது தானே ஆத்மான்றது. இப்ப ஞானம் வந்ததுக்கு மூல காரணம் என்ன? இந்திரியங்கள் தானே. அதனால இந்திரியங்கள் தான் ஆதாரமா இருக்குது, அதனால அதுவே ஆத்மாவா இருக்கட்டுமே அப்படின்னு அவ சொன்னான். அதுவும் தவறுன்னு நாம சொல்றோம். ஏன் அப்படின்னா இது வந்து அறிவுக்கு இந்த ஞானத்துக்கு ஆதாரம் ஞாதாதானே தவிர்த்து இந்திரியங்கள் இல்லை. இன்னைக்கு காலத்தாலதான் ஸ்ரீபாஷன் சொல்லிட்டு இருந்தாரியா, ஸ்ரீபாஷன் காலசேகம் சொல்லிச்சா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவ அவ்வேறிய கண்டனம் பண்ணுச்ச. அது என்ன வருது அப்படின்னாக்கா, அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம் எதுக்கு இருக்கு? இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயத்த தெரிவிக்கிறது. அது எது தெரிவிக்கும்? எது தெரிவிக்கும்? விளக்கு இருக்கே தீபம், அந்த தீபத்தினுடைய ஒளிதான் நமக்கு தெரிவிக்கிறதா, அல்லது இந்திரியங்கள் தெரிவிக்கின்றனவா, அல்லது ஞானம் தெரிவிக்கின்றதா? நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறது எது அப்படின்னு கேட்டு அதுக்கு பாஷ்யக்காரர் என்ன சாதிக்கிறாருனாக்கா, இந்திரியங்களோ வெளிச்சமோ விளக்கோ நமக்கு தெரிவிக்கிறது இல்ல. விளக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா, தன்னுடைய வெளிச்சத்தை கொண்டு இந்த வஸ்துக்களை நம்ம பாக்குறோம், அந்த வஸ்துக்கள் வந்து இருட்டுல தெரிய மாட்டேன்றது, இருட்டுல தெரிய மாட்டேன்றது. அப்போ கண் இந்திரியம் இருக்க சக்ஷு இந்திரியம் அதற்கு விரோதியா இருக்குது இருட்டு. அதனால அந்த இருட்ட போக்களிக்கிறதுக்கு உபயோகப்படுறது இந்த வெளிச்சம்ன்றது. அதனால அது ஒரு கருவி, அவ்வளவுதான். அது மாதிரி இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது? கண்ணால் நான் பார்க்கிறேன், அப்ப மனசு அதுல சேரணும், அதுக்கப்புறம் எனக்கு ஞானம் வரணும். இப்ப எனக்கு இந்திரியம் வேலை செய்யறது, வெளிச்சமும் இருக்கு, இந்திரியமே வேலை செய்யறது பாக்கறேன், ஆனா இதுதான் கடன் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. தெரியல என்னக்கா, அப்ப எப்படி நான் கடம் அயம் கட்டகா அப்படின்னு எனக்கு எப்படி ஞானம் வரும்? எனக்கு ஞானம் இருந்தாதான் கடம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு, எனக்கு ஞானம் இருந்தாதான் விளக்கை கொண்டு இருட்டை அகற்றி இந்திரியங்களை கொண்டு கடத்தை பார்த்து அயம் கட்டகா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். இல்லாத போனா எனக்கு ஞானமே வராது எனக்கு. ஆகையினால இதுதான் கிரமம். அதனால இந்திரியங்களோ வெளிச்சங்களோ ஒரு உபகாரமா உபகரணங்களாக இருக்கும். கரணங்கள் சொல்றோம், அது கரணம் கரணம் சொல்றோம். நம்ம ஜீவனுக்கு என்ன பேர் பேருனாக்கா கரணாதிபன்னு பேரு. இந்திரியங்களுக்கு அதிபன், இந்திரியங்களை கொண்டுதானே எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இவனுக்கு கரணாதிபன்னு பேரு. பெருமாள் சொல்லச்ச கரணாதிபாதிபகா அப்படின்னுட்டு உபநிடம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதாவது இந்திரியங்களுக்கு அதிபனான ஜீவனுக்கும் அதிபனவன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குது ஸ்ருதி. அதனால இவைகள்லாம் வெறும் கருவி, கரணங்கள் கருவிகள் உபகரணங்கள் அவ்வளவுதான் இருக்குது. அதனால சக்ஷு பஷ்யதின்னு சொல்றதெல்லாம் இதுதான் கவனம்தான். அது மாதிரி ஞானத்தை உண்டு பண்றதுன்றது கூட தவறு. ஞானத்தை இவைகள் உண்டு பண்ணவில்லை. ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு உபகாரங்களா இருக்கு, உபகாரகங்கள் அவ்வளவுதான் உபகாரம் பண்றது. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, நாங்க என்ன சொன்னோம்? இந்திரிய குறைபாடு இருந்ததுன்னாக்கா எனக்கு குறவு இருக்கு, நான் விகலன் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அதே இந்திரிய குறைபாடு இல்லைன்னா நான் சகலன், எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்றோம். அதனால இந்திரியங்களை வச்சுட்டுதான் அகம் சகலகா அகம் விகலகான்னு வருது. அதனால இந்திரியங்களே ஆத்மாவா இருக்கட்டும், அப்படியே ஒரு கேள்வி வருது. அவ கேட்டா அதற்கு பதில், அப்படி கூட லோகத்துல எப்படி பிரயோகம் இருக்கு தெரியுமா, சக்ஷுஷா விகலஹா, கண்ணால நான் விகலன், குறைபாடு உடையவன், எனக்கு கண் குறைபாடு இருக்கு, அல்லது எனக்கு கண்ணால குறைபாடு இருக்கு, காதால குறைபாடு இருக்கு, அப்படிதான் லோகத்துல இருக்கு வசனம். அதே விகலம் சக்ஷுஹு அகம், நான் கண்ணு விகலம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் கிடையாது. வேற எப்படி இருக்கு, சக்ஷுஷா விகலஹா, மம சக்ஷுஹு விகலம், என்னுடைய கண்ணு, என்னுடைய சக்ஷுரிந்திரியம் விகலம், என்னுடைய சிரவணேந்திரியம் விகலம், அப்படின்னு தான் லோகத்துல இருக்க வச்சனம். அதனால இதுலயே பாத்துக்கோங்க, அப்ப முதல்ல சொன்ன பாருங்க, மே ஹஸ்தகா மம ஹஸ்தகா மம சரீரம் மம பாதவு, இப்படி லோகத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி மம சக்ஷுஹு மம ஸ்ரோத்ரம் அந்த மாதிரிதான் இருக்குது. அதனால இன்னொன்னு விஷயம், நீ வந்து குறைபாடு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் நீ சொல்லு, குறைபாடுன்னு என்ன அர்த்தம், இந்திரியத்தினுடைய நாசம் அப்படின்னு அர்த்தம், இந்திரிய சக்தியோட நாசம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாசம்ன்றது என்னது, நித்தியமான ஆத்மாவுக்கு நாசம்ன்றது வருமா, அது வராது. அதனால இன்னொன்னு, இந்த கண்ணானது குறைபாடு இருக்கு அப்படின்னா அது நாசத்தை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நாசத்தை அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, நாசத்தை அடைஞ்சது போய் நான் குறைபாடு விகலகா குறைபாடு உடையவன் அப்படின்னு நினைக்குமா, அதான் போயிடுத்தேன், கண்ணே நாசம் அடைஞ்சு கொடுத்து அப்படி இருந்துச்சு, அந்த கண்ணு வந்து சக்ஷுரிந்திரியம் நான் விகலன் அப்படின்னு நினைக்கிறதுன்னு சொன்னாக்கா அது தவறு இல்லையா, அது எப்படி வரும், அதுவும் வராதுருது. அதனால இன்னொரு விஷயம், இவா ஒண்ணு சொன்னான், ஒரே உடம்பு, ஒரே உடம்புல இந்திரியங்கள் பலவா இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து உபகாரம் பண்றது, அதனால கண்ணால பார்த்ததுதான் நான் கையால தொடுறேன் காதால கேட்கறேன் இப்படிலாம் லோகத்துல வச்சனம் இருக்கே, அதனால ஒரே உடம்புல இருக்கு அது. அதுல கூட பாருங்க, காது கண்ணு மூக்கு நாக்கு இந்த நாலும் முகத்திலேயே இருக்கு, அத மாதிரி ஸ்பர்சனம் மாத்திரம் உடம்பு முழுக்க இருக்கு, தொடு தொடுதல் உணர்ச்சின்றது. அதனால இது இதை கொண்டே சொல்லிட்டு போலாமே, இதுதான் வந்து ஆத்மா, இந்திரியங்கள் தான் ஆத்மா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு அவ ஒரு வார்த்தை சொன்னான், அதுவும் தவறு அப்படின்ற சுவாமி தேசிகன். என்னன்னாக்கா இங்க கூட பாருங்க, லோகத்துல வந்து நான் ஒத்தன்தான், நான் ஒத்தன், ஆனா என்னுடைய இந்திரியங்களை கொண்டு, இந்திரியங்களை கொண்டு இந்திரியை அனுபவாமி, இந்த இதுல வரும் நம்ம சாத்தர் கண்டு கேட்டுண்டு ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படின்னு ஏதோ வரும், அதாவது கண்ணால பார்த்து, அதாவது சிற்றின்பத்தை பத்தி சொல்றது, கண்ணால தன்னுடைய கிருஹிணியை தன் கண்ணால பாக்குறான், அவளுடைய குரலை காதால கேட்கிறான், அவளுடைய ஸ்பரிசம் வருது, அத மாதிரி ஏதோ இத மாதிரி இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவைகள்லாம் கொண்டு நான் அனுபவிக்கிறேன்னு அப்ப சொல்றான். ஒரு அதாவது என்னன்னாக்கா, லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் இருக்குதே, நீங்க திதிப்பா ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, திதிப்பா காரமா சாப்பிடுற வஸ்து, அதுல ஒண்டிதான் ருச்சி அறிய முடியும், அத மாதிரி அழகா இருக்கு அப்படின்னாக்கா கண்ணால ஒண்டிதான் அறிய முடியும், அது வேற வஸ்து, பக்ஷணம் அதுல அழகா இருக்குன்னு நம்ம சொல்ல போறது இல்ல, அது நன்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் பக்ஷணத்தை. அத மாதிரி வாசனை புஷ்பம் அழகாவும் இருக்கும், அது நல்ல வாசனையோட கூடியிருது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டாருனாக்கா, இது வந்து திருக்குறள்லயும் இருக்கு, இந்த மாதிரி ஒரே வஸ்து தன்னுடைய மனைவிங்கிற அவங்கள்ட்ட இந்த அஞ்சு இந்திரியங்களுடைய விஷயமே இருக்கே, அந்த மாதிரிலாம் அங்க வருது. இப்போ அத சொல்லச்ச என்ன பண்றோம்னா, இந்திரியேகி அனுபவாமி அப்படின்னு லோகத்துல பிரச்சனை வருது, பிரயோகம் வருது, இந்திரியங்களை கொண்டு நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் அப்படிங்கிறது ஏக்கவச்சனம், அனுபவாமி ஏக்கவச்சனம், இந்திரியேகின்றது பகுவச்சனம். அது எப்படி வந்தது? அது உதாரணம் சொன்னதை க்ஷமிக்கணும். அது வந்து என்னன்னாக்கா நம்மாழ்வார் சாதிச்சிருக்காரு, அது ஞாபகம் விஜயாவிட்டாது, அது இங்க தேவையில்லாம இந்திரியேகி அனுபவாமி, அகம் இந்திரியேகி அனுபவாமி, இந்திரியங்களை கொண்டு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு பிரயோகம் இருக்க லோகத்துல. லோகத்துல அது மாதிரி பிரயோகம் இருக்கிறதுனால இப்ப இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப விபரீதம் வந்துடுது. அதனால இந்திரியங்கள் ஆத்மான்னு சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் இந்த இந்திரியங்களுக்கு அகம் அப்படின்னு ஏகத்துவம் வர முடியாது, ஞானம் வராது, ஞானமும் அதுக்கு வராது. இத மாதிரி எல்லாம் சொன்னதுனால இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படிங்கிற பட்சம் சர்வாத்மனா தோஷத்தோட கூடினது. ஆக இந்திரியங்கள் பல, ஆத்மாங்கிறது ஒருத்தன், இந்திரியங்கள்ன்றது அசேதனம், ஆத்மாங்கிறதோ சேதனம். இந்திரியங்களுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. இந்திரியங்கள் கருவிகள், ஆத்மாவோ கர்த்தா. இந்திரியங்கள் உபகாரகங்கள், ஆத்மாவோ ஞாதா. இந்திரியங்கள்னால வரக்கூடிய உபகாரத்தை கொண்டு இந்த ஞாதாவானவன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு அறிகிறான் அப்படின்னு தான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. இப்படிலாம் இத்தனை வசனங்கள் இருக்கிறதுனாலையும் அகம் சக்ஷுஹு அகம் ஸ்ரோத்ரம் இந்த மாதிரி யாருக்குமே அனுபவம் கிடையாது. அகம் சக்ஷுரேந்திரியவான் நான் கண்ணேந்திரியத்தை உடையவன் இந்த மாதிரிலாம் தான் இருக்கு. எப்படி மம சரீரம் சொன்னமோ அந்த மாதிரி மம சக்ஷுஹு மம ஸ்ரோத்ரம் இத மாதிரிதான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஆகையினால இந்திரியங்கள் ஆத்மாவாக ஆக முடியாது எப்படின்னு விலக்ஷணமா சொல்லி முடிச்சுக்கிட்டேன். சரி இதுதான் வேண்டாம். இப்ப இந்திரியங்கள் வேணா பலன்னு நீ சொன்ன, ஆனா மனசு இருந்துட்டு போட்டவே, மனசுங்கிறது ஒண்ணுதானே, மனசுங்கிறது ஒண்ணுதான், அதனுடைய வியாபாரங்கள் பல இருக்கலாம், ஆனால் மனசுங்கிறது ஒண்ணுதானே, அதுதான் ஆத்மாவா இருக்கட்டமே. காரணம் என்னன்னாக்க இப்ப ஒரே பொருளா இருக்காது, ஒரே பொருள். இன்னொன்னு மனசுக்கு வந்து அவயவித்தம் அவயவத்தம் அதெல்லாம் கிடையாது, அது ஒன்னாதான் இருக்கிறது. அதனால இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பிரசக்தியே கிடையாது இல்லையோ, அதனால அதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம். ஏன் ஆத்மாவா இருக்கட்டுமே அப்படின்னு நாங்க சொல்றவே அப்படின்னா, இல்ல இல்ல அங்க கூட மம மனஹா என்னுடைய மனசுன்னு இருக்கே அப்படின்னாக்க அதுவும் தவறுது. ஏன் அப்படின்னாக்க உடம்பு இந்திரியங்கள் அவைகளோட கூடின மனசுக்கும் சுத்தமான மனசுக்கும் பேதம் உண்டு. மம ஆத்மான்றதுக்கு நீ என்ன அர்த்தம் சொன்ன? மம அப்படின்னு சொன்னாக்க நீ சொன்னது மமங்கிறதுக்கு தேகத்தோட கூடின ஆத்மான்னு அர்த்தம் சொன்ன. அத மாதிரி ஆத்மான்றதுக்கு சுத்தாத்ம சுரூபத்தை நீ சொன்ன. அந்த மாதிரி இங்கேயும் மம மனஹான்னா மம அப்படிங்கிறதுக்கு உடம்பு இந்திரியங்கள் இவைகளோட கூடின மனசுக்கு மம அர்த்தம், மனஹான்றதுக்கு சுத்தமா இருக்கிற மனசு இருக்குது பாருங்க அதுதான் ஆத்மஸ்வரூபம். அப்படியே இருந்துட்டு போலாமே அப்படின்னு அவ கேக்குறா. அதற்கு பதில் அதுவும் தவறு. ஏன்னா ஸ்மிருதி இருக்குதோ இல்லையோ அதுக்குதான் காரணமா மனசு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்க போறது, எல்லாத்தையும் சொல்ல போறோம். பிரதானமா என்னன்னாக்க நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு தான் மனசு இருக்கு. நினைச்சு பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ எதையோ ஒண்ணத்த நான் அனுபவிச்சிருக்கேன், எந்த காலத்திலயோ நான் ஒரு அனுபவம் இருக்கு. எனக்கு சிவகுஷ்ணம் பெரியாண்டவன் கிட்ட அடி எனக்கு எவ்வளவோ அனுபந்தங்கள், அத மாதிரி ரிஷிங்கள்கிட்ட அப்படி ஒரு அனுபவம், திருக்குளம் ஞானவன்கிட்ட அப்படி ஒரு அனுபந்தம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எந்த காலம், எந்த காலத்திலயோ நடந்தது, அத இப்ப அடியே நினைச்சு பாக்குறேன். சுவாமியினுடைய அனுபவம்லாம் கேட்கவே வேண்டாம், மெத்தியபடி ஒரு நாள் ஒரு வாட்டியா ஸ்மரிக்காம இருக்குமா சுவாமிய? இத மாதிரி நினைக்கிற மொழியோ இந்த ஸ்மிருதி இருக்கு பாருங்க, நினைத்தல் அதற்கு மனசுதான் காரணமா இருக்கு, அதுதான் ஆதாரம், அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க சொல்லாக்கா என்ன பண்ணணும் தெரியுமா, ஸ்மிருதிக்கு கர்த்தாவா மனசு இருக்குதுன்னு சொல்றியா, ஆதாரமா இருக்குதா? அப்போ ஸ்மிருதிக்கும் மனசுக்கும் பேதம் இருக்கா இல்லையா, அல்லது ஆத்மாவுக்கும் மனசுக்கும் பேதம் இருக்கா இல்லையா? நீ எப்படி சொன்னாலும் உன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா தர்மிகிராக பிரமாணம் இங்க விரோதம், அது தர்மிகிராக பிரமாணம் வரும். ஏன் விரோதம் ஏன் அப்படின்னாக்கா, மனச பத்தி சொல்லச்சு ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம் ஜடத்திரவிய சரத்துல, மனசஷ்டானி இந்திரியாணி, மனசோட சேர்ந்த ஞான இந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு ஆறு அப்படின்னு நம்ம பார்த்திருக்குமே. இதுல ஏதஸ்மா ஜாயத்தே பிராணஹா மனசர்வேந்திரியானிச்சே அப்படின்ற இடத்துல இந்திரியங்கள் மனசு இந்த அச்சேதன வர்க்கங்கள் இருக்கு பாருங்க, அதோட சேர்த்து இது படிக்கப்பட்டிருக்கு. அச்சேதன வர்க்கங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படும் அவைகள் ஒரு கிரமத்துல அங்க படிக்கப்பட்டிருக்கு. அதுல இந்திரியங்கள் மனசு அத மாதிரி பிராணன் வாயு தேகம் இவைகள்லாம் எல்லா பூதங்களையும் அங்க சொல்றதுக்கு ஸ்பஷ்டமா. இத மாதிரி தர்மிகிராக பிரமாணம் இருக்கே நமக்கு ஸ்ருதி தானே, அந்த ஸ்ருதியானது என்ன பண்றதுன்னாக்க நமக்கு இது கொண்டு வருது. ஸ்ருதி நமக்கு என்ன பண்றதுன்னா இந்த உபகாரத்தை பண்றது, பேதத்தை சொல்றது, பேதத்தை சொல்றதுக்கோசரம் இது வந்துருக்குது. பேதத்தை ஆத்மாவை காட்டிடும் இந்த மனசானது வேறுபட்டது அப்படின்னு நமக்கு பிரமாணம் காமிக்கிறது, பிரமாணம் காமிக்கிறது. இப்படி பிரமாணம் காமிக்கிறதுனால அந்த பிரமாணத்தை அங்கீகரிச்சுதான் ஆகணும், அது தர்மிகிராக பிரமாணம். அந்த தர்மிகிராக பிரமாணத்தை போய் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி, அதனால விரோதம் வந்துடும். ஏன்னா நாங்க ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டே இருப்போம், ஸ்ருதிகள் என்ன சொல்றதோ அதுதான் ஏத்துக்கணும்னுட்டு. அந்த ஸ்ருதியானது இத மாதிரி நமக்கு சொல்றது, சாஸ்திரத்தினால இந்த மனசானது நமக்கு சித்திக்கிறது. அதுவும் எப்படி சித்திக்கிறது, எப்படி மீதி இந்திரியங்கள்லாம் நமக்கு உபகரணமா இருக்குதோ அந்த மாதிரி மனசும் உபகரணமாக இருக்கு அப்படின்றது நமக்கு சித்திக்கிறது. அது சித்திக்கிறதுனால நீங்க அதுக்கு விரோதமாக எதுவும் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. நீ அனுமானத்தினாலதான் நீ சாதிக்கணும், நாங்க ஸ்ருதியை கொண்டே சாதிக்கிறோம். ஸ்ருதி தர்மிகிராக பிரமாணம் அது. அது மாத்திரம் இல்ல, இப்போ இந்திரியங்கள்னு சொன்னோம், அந்த இந்திரியங்கள் என்ன பண்றதுன்னாக்கா, இந்திரியங்கள் என்ன பண்றது, ஒவ்வொரு இந்திரியமும் தான் வேலை செய்யும் பொழுது மனசோட சேர்த்துதான் வேலை செய்யறது. அந்த மனசு வேலை செய்யலைன்னாக்கா இந்திரியங்கள் விஷயத்தை காமிச்சு கொடுக்காது, நமக்கு உபகாரம் பண்ண முடியாது. கண்ணு பார்த்துதான் இருக்கும், ஆனா மனசு வேற எங்கேயோ கவனத்துல இருக்கும். வேற எங்கேயோ கவனத்துல இருந்ததுன்னாக்கா கண்ணு எதை பார்க்கறதோ அத நம்மளால சொல்ல முடியாது, அத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மனசு சேர்ந்து இருக்கணும், மனசயோகம் வேணும். மனசயோகம் வேணும்ன்றதுனால அது இல்லைன்னாக்கா வரவே வராதோ இல்லையோ. ஆகையினால மனசோட சேர்ந்து இருக்கிறது தான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது. அதனால இதுதான் கிரமமா இருப்பா. அது இன்னொன்னு கர்த்தா அப்படின்னுட்டு ஜீவனுக்கு பேரு, ஆத்மாவுக்கு காரணம் அப்படின்னு இந்திரியங்களுக்கு பேரு. இப்ப கர்த்தா அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னுடைய ஞானத்துக்கு ஞானம் வர்றதுக்கு அல்லது தன்னுடைய காரியங்களுக்கு எது எது உபகரணமா இருக்கோ அதெல்லாம் வழி நடத்துறவன், எல்லாத்தையும் அதிஷ்டானம் பண்றவன் அர்த்தம். இதான கர்த்தான்னாக்கா, இப்போ மனசு இந்திரியங்களை ஒண்டி பண்ணும், அந்த இந்திரியங்களையும் மனசையும் அதிஷ்டானம் பண்ணணும்னா அது ஆத்மாவாலத்தான் முடியும். ஆத்மா ஏன்னா சைதன்யம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். மனசுக்கு ஞானம் கிடையாதோ இல்லையோ, அதனால அது பண்ணாது. ஆகவே இன்னொன்னு, இப்ப மனசுதான் எல்லாம் பண்றதுன்னு சொன்னாக்கா மனசே காரணம், மனசே கர்த்தான்னு ஒத்துக்கணும். காரணமாவும் இருக்குது கர்த்தாவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும், அது சொல்ல முடியாது. ஆகையினால சித்தாந்தத்துல மனசானது சாஸ்திரத்தினால சித்திக்கிறது. அந்த சாஸ்திரம் ஆத்மாவை தனியாகவும் இந்திரியங்களை தனியாகவும் உடம்ப தனியாகவும் பிராணன தனியாகவும் ஸ்பஷ்டமா சொல்லப்படுத்தும். அதனால அனுமானத்தினால சித்திக்கிறதுன்னா நையாயிகள்லாம் சொல்லுவார், அது தப்பு. ஆகவே மனசும் ஆத்மா கிடையாது, இந்திரியங்கள் ஆத்மா கிடையாது. அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டாதாவா இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசு இருந்தாதான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும் சொல்றோம். அந்த மனசும் ஆத்மா இல்லை அப்படின்றது இந்த ரெண்டு இது சொல்லப்பட்டது. சரி, அப்போ பிராணம், பிராணன் இருக்கட்டவே, பிராணன் இருக்கட்டவே அப்படின்னு மேல கேள்வி வரும். பிராணனும் கிடையாதுன்னு சொல்ல போறோம். ஏன்னாக்கா இவ பிராணன் தான் ஆத்மான்னு சொல்றதுக்கு அவ சில இச்சு சொல்ற. பிராணாதீன சத்தாகத்துவம் தேகத்துக்கு இந்திரியங்களுக்கு மனசுக்கு எல்லாம் இருக்கு. பிராணன் இல்லாம தேகம் நிக்காது, ஏற்கனவே கதை எல்லாம் சொல்லிருக்கோம். பிராணன் இல்லாம தேகம் நிக்காது, அது மாதிரி இந்திரியங்கள் நிக்காது, அது மாதிரி மனச நிக்காது அப்படின்னு சொல்றோம். பிராணன் வந்தா தான் வேலை செய்யறது அப்படின்னு. இதனால பிராணம் இல்லாம இவைகள்லாம் இல்லையோ இல்லையோ, அதனால பிராணாதீனம் தான் இவைகளுக்கு சத்தையே இருக்கிறதுன்றதே. அதனால பிராணனையும் ஆத்மாவா இருக்கட்டுமே. இன்னொரு விஷயம், ஆத்மாவை கூட பிராணசப்தத்தினால ஸ்ருதி சொல்றது. பூம வித்தியில பிராணன் தான் நாலுகிறார், பிராணன் வரையும் சொல்றாரு சமஸ்குமாரர். அதை கேட்டு சரி பிராணன் தான் பூமா அப்படின்னு நினைச்சுட்டு வர்றாரு. பூமான்னாக்க வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். பிராணன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு வர்றாரு நாரதர். அதுக்கு சனத்குமாரர் எஸ் சத்தியன அதிவதி ஏடத்துவா அதிவதி எஸ் சத்தியன அதிவதின்னு, பிராணனை காட்டிலும் சத்தியசப்தம் இருக்கு, அந்த சத்தியசப்தம் பரமாத்மாவை சொல்லும்னு சொல்ல போறாரு. இங்க பிராணசப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்க ஜீவன் தான். இங்க நிறைய இடத்துல பிராணசப்தத்துக்கு ஜீவவாச்சி ஜீவவாச்சித்தம் வேதாந்தத்துல பாஷ்யகாரரே அங்கீகரிச்சிருக்க. அதனால பிராணனே ஆத்மாவா இருக்கட்டுமே. பிராணன் இல்லாட்டாக்க லோகத்துல இன்னொன்னு, ஒருத்தனுக்கு பிராணன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இவன் ஜீவிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். பிராணனை கொண்டுதான் ஐயம் ஜீவதி, பிராணன் இல்லைன்னாக்க ஐயம் நஜீவதி, இவன் ஜீவிக்கவே இல்லை. பிராணன் இருந்தாதான் ஜீவிக்கிறான்னு சொல்றோம், பிராணன் இல்லைன்னா ஜீவிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா. அதனால இங்க பிராணன் தான் வந்து ஆத்மான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ற பூர்வபக்ஷி. அப்ப நாம ஒரு கேள்வி கேக்குறோம், சரி ஒருத்தன் தூங்குறானு, தூங்குற சமயத்துல பிராணன் இருக்குது, பிராணன் இருக்கு, அது இப்போதான் சொன்னீங்க, தூங்குற சமயத்துல பிராணன் இருக்கு. அப்படி எனக்கு ஏன் ஞானம் உண்டாகல, நல்லா அடிச்சுடாம நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்றேன், மாமத்தியகம் ஞாதவான், என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல, நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கல, அப்படி நல்லா தூங்கிட்டேன் நானு. ஏன்னா அந்த சமயத்துல நம்மளுடைய அனுபவம் நமக்கு தெரிய மாட்டேன்றதே, ஏன் ஞானம் வரல அப்போ, பிராணம் தான் ஆத்மா உனக்கு, அதுக்கு ஏன் அப்ப ஞானம் வரல அந்த பிராணனுக்கு ஆத்மாவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்க, அப்படி இல்ல, ஞானம் வேணும்னாக்க வெறும் பிராணனுக்கு ஞானம் வராது. நம்ம சித்தாந்தத்திலேயே பிரளய தசையில நாம எப்படி இருக்கோம் அப்படின்னாக்க, தேகம் இந்திரியம் பிராணன் இவைகள்லாம் இல்லாம பெருமாளோட பொற்றின் இருக்கோம் நாம பிரளய தசையில. அப்பயே நமக்கு ஞானம் இல்ல, இவன் ஞான சுரூபி ஞான குணகன் அப்படின்லாம் சொல்ற முடியோ, அப்பயே அவனுக்கு ஞானம் இல்லை இவனுக்கு. அப்ப ஞானம் இருக்கணுமா வேண்டாமா, இவனுக்கு ஏன் ஞானம் இல்லை, அந்த சமயத்துல ஞானம் இல்லையே இவனுக்கு அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு நாம என்ன பதில் சொல்லுவோம், இல்ல ஞானம் வரணும்னாக்க இந்திரியங்கள் உடம்பு பிராணன் இவைகள்லாம் இருந்தாதான் ஞானம் வரும் சொல்றோம், அவைகள்லாம் வேலை செஞ்சாதான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதை திருப்பி அடிக்கிறான் அவன், அந்த மாதிரிதான் இங்கேயும், வெறும் ஆத்மா உண்டி இருந்தா ஞானம் வராது நீயே ஒத்துட்டு இருக்கியே, அந்த மாதிரி அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்க வேண்டாமா, அது இல்ல தூங்கச்சே இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல ஓய்வெடுத்துருக்குது. ஓய்வெடுத்துருக்கிற சமயத்துல நமக்கு எப்படி ஞானம் வரும்? அதனால ஞானமே வராதே. அதனால இந்த ஸ்ருதி வாக்கியமே பிராணனை வந்து ஆத்மாவா சொல்றது பாருங்கோ, பிராணோஸ்மி பிரஜாத்மா அப்படின்றான் இந்திரன் வந்து பிரதர்தனனுக்கு. நான் பிரஜாத்மாவாக ஆன பிராணனாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்குது அது. சரி, அப்படி பார்த்தாக்கா மம மனஹான்னு சொன்ன மாதிரி மம பிராணாகான் இருக்குதே, மம பிராணாகான்றது அது எப்படி சரியா போச்சு? அது விரோதம் தானே. மம பிராணாகான்றது அதுக்கு நீ என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டாக்கா இது ஒண்ணும் பெரிய கேள்வியே கிடையாது. அதனால இது எப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் முக்கியமான அர்த்தம் கிடையாது. மம மனஹா அத மாதிரி மம சரீரம் அப்படின்றதுக்கெல்லாம் கூட முக்கிய அர்த்தம் இல்லாம கவுன அர்த்தமா வச்சுக்கலாம். அங்கெல்லாம் கவுன அர்த்தமா வச்சுட்டுலாம். அந்த மாதிரி வச்சுட்டாக்கா தோஷம் இல்லை. கவுனார்த்தம் வச்சுட்டோம்னாக்கா தோஷம் இல்லை. அததான் இங்க சொல்றது, அததான் இங்க சொல்றது. அதனால முக்கிய அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு அவ சொல்ற. அதற்கு பதில் இது தப்பு. பிராணவாயுவை நீங்க ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இதே எந்தெந்த தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு சரீரமே ஆத்மான்னு சொன்னமோ அதே தான். ஏன் அப்படின்னா இந்த இது இருக்கே பிராணன்கள் அது பஞ்சவர்த்திகாவது ஜபதிஷ்டதேன்னு சூத்திரம் தேசிகன் பத்து விற்த்தின்னு போட்டார். பத்து விதமா இருக்கு அப்படின்னு அதுவும் யோகசாஸ்திரங்கள்ல சொல்றது. அதனால பத்து விதமா இருக்குன்ற இந்த அவயவங்கள்லாம் வச்சு நான் திருப்பி கேள்வி கேட்பேன். ஒண்ணு, உடம்புல எத்தனையோ அவயவங்கள் இருக்குது. எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறதுனால அந்த அவயவங்கள் இருக்கோ இல்லையோ அவைகள்லாம் தனித்தனி ஆத்மாவா இல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஆத்மாவா அப்படின்னா நான் கேள்வி கேட்பேன். அதற்கு நீ பதில் சொல்லணுமா வேண்டாமா? அதுக்கு பதில் சொல்லு பாக்கலாம். அதனால அந்த இடத்துலாம் என்ன கேள்வியோ அதே கேள்வி இங்கேயும் வரும். அதுவும் தோஷம். அது அது மாத்திரம் இல்ல, நீ வந்து உடம்பு பிராணனாலதான் இருக்குது, இந்திரியங்கள் பிராணனாலதான் இருக்கு அப்படின்னு நீ சொன்ன. அதற்கு பதில் நாங்க என்ன நான் சொல்றோம், நீ வந்து பிராணன் பிராணனை கொண்டுதான் இவைகள்லாம் இருக்குன்னு. ஆனால் அந்த பிராணவாயு எப்படி காரணமோ அந்த மாதிரி காலத்தை பத்தி சொல்லத்தே சொன்னோம். ஈஸ்வர அதிர்ஷ்ட காலாதிகள்லாம் காரணமா இருக்கு. ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் காலம் இவைகள்லாம் கூட காரணமா இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். இப்ப இவைகள்லாம் காரணமா இருக்குன்னு சொன்ன முடியா? அப்போ அவ ஈஸ்வராதீனந்தான் பிரபஞ்சம், காலாதீனந்தான் பிரபஞ்சம், அதிர்ஷ்டாதீனந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு. அதனால அவைகளையும் ஆத்மாவும் சொல்ல முடியுமா? அத சொல்ல முடியாதே. அதனால அது முடியாதது, அந்த இது இல்ல. இன்னொரு விஷயம், நீ பிராணாதீனமாக இந்திரியம் இருக்கு உடம்பு இருக்குன்னு சொன்ன, அத மாதிரிதான் ஆத்மாதீனமாக பிராணன் இருக்கு, ஆத்மாதீனமாக இந்திரியம் இருக்கு, ஆத்மாதீனமாக தேகம் இருக்கு, அதுவும் சொல்றான் அது. அதனால நீ பிராணையே பிரஜாத்மான்னு சொல்றக்கே அதுக்கு என்ன சந்தோஷமாக வேணும் சொல்லுவேன், பிராணமாக பிதா அப்படின்லாம் இருக்கேன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னாக்கா இந்த பிராணன்றது என்ன அர்த்தம்னா ஜீவன் தான் பிராண சப்தத்தினால சொல்லப்படுறது. ஆனால் அது ஏற்கனவே அதுக்கெல்லாம் அந்த பிராணனை நிரூபணம் பண்ண முடியும், அப்பவே சொல்லிட்டு போயிட்டோம், அப்பவே சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கு பதில்னா அங்கேயே சொல்றோம், பிராண சப்தத்துக்கு மூன்று விதமாக நாலு விதமா அர்த்தம் சொல்லலாம். பிராணன் அப்படின்னா பரமாத்மான்னு சொல்லலாம், பிராணன் அப்படின்னாக்க ஜீவாத்மா சொல்லலாம், பிராணன்னாக்க முக்கிய பிராணம் சொல்லலாம், பிராணன் சொன்னாக்க இத சொல்லலாம், இந்திரியங்களை சொல்லலாம். இத மாதிரி சொல்றோம். ஒவ்வொன்னத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா பிராணாதீன பிரவர்த்திகத்துவம், பிராணாதீன சொத்தாகத்துவம் இந்திரியங்களுக்கு தேகங்களுக்கு இருக்கு. அதனால அவைகளை பிராணன்னு சொன்னோம். அதே பரமாத்மா பிராணன் எப்படி சொல்றோம்னாக்கா பிராண சரீரி பரமாத்மா அப்படின்னு சொல்றான். அத மாதிரி சர்வ பிராணன ஹேதுத்வம் அவனுக்கு இருக்கு பகவானுக்கு. அதனால பிராணன்னு பிரமாணம் சொல்றோம். ஜீவன் என்ன சொல்றான்னாக்கா, ஜீவாதீனமா தானே பிராணன் இருக்குது. ஜீவன் கிளம்பினான்னாக்கிராமந்தம் பிராண அனுஸ்கிராமதி தம் அனுஸ்கிராமந்தம் சர்வே பிராணா அனுஸ்கிராமந்தி அப்படின்னு வாக்கிய இருக்கு. இந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு கிளம்புறான், கிளம்பத்தே முக்கிய பிராணம் கிளம்பிடுச்சு. முக்கிய பிராணம் கிளம்பின உடனே இந்திரியங்கள் எல்லாம் கிளம்பிடுச்சு அப்படின்னு வாக்கியம் இருக்கும் இல்லையோ. அப்ப இவைகள்லாம் பரமாத்மாதீனமாக நாம இருக்கோம், நமக்கு அதீனமாக இந்த முக்கிய பிராணன் இருக்கு, அந்த முக்கிய பிராணனுக்கு அதீனமாக இந்திரியங்கள் இருக்குது, தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த பிராணாத்மா இப்ப பிராணசப்தத்துக்கு பரமா ஜீவனை சொல்றது அப்படின்னா தோஷம் கிடையாதது, தோஷம் கிடையாதது. அதனால இந்த காரணத்தின ஏதோ ஒரு காரணத்தை இட்டு பிராணசப்தத்துக்கு ஜீவன் பரமாத்மா இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். வசுதா பிராணன் சொன்னா முக்கிய பிராணன் அப்படிதான் சொல்றது, முக்கிய பிராணம் தான் அதுக்கு அர்த்தம். மீதி சப்தங்கள்லாம் மீதி அர்த்தங்கள்லாம் சொல்றதுக்கெல்லாம் மூல காரணம் ஏதோ ஒரு காரணத்தை இட்டு சொல்றது, அது அதனால அது தோஷம் இல்லாது. ஆகையினால இந்த பிரயோகங்கள்லாம் இருக்கு, நிறைய பிரயோகம் இருக்கு. அதனால இந்த பிராணனை பரமாத்மா பரமா சொல்றதுனால நம்ம பரமாத்மான்னு சொல்லலாமா, பிராணம் தான் பரமாத்மான்னு சொல்லலாமா, முக்கிய பிராணம் தான் அதாவது பிராண வாயு இருக்கே நம்ம சுவாசிக்கிறோமே அதுதான் பரமாத்மான்னு சொல்ல முடியுமா, இப்படி எல்லாம் கேள்வி வருமே திருப்பி. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அதனால சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிட்டு போயிடுத்து, இந்த ஜீவனை பிராணன் ஜீவனுக்கு அதீனமா இருக்கு, ஜீவன் உடம்பு நன்னா இருக்கணும்னாக்கா அதுக்கு பிராணன் தேவை, இந்திரியங்கள் நன்னா இருக்கணும்னா பிராணன் தேவை, அந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் ஸ்மிருதிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆதரனால அது அதனால உயிர் இந்த உடம்போட உயிர் வாழணும் ஜீவிக்கணும், அதுக்கு இவன் காரணமா இருக்கிறதுனாலதான் பிராணன் இருக்கவே இவன் வாழ்கிறான், இவன் ஜீவிக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அங்க கேட்ட மொழி பூர்வபக்ஷி கேட்டான், ஒருத்தன் உசுரோட இருக்கான்னாக்க அதுக்கு காரணம் பிராணனை கொண்டுதான் தெரிஞ்சுக்கிறோம், உயிர் இல்லைன்னா பிராணன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு ஆத்மாவாயிரு ஆத்மா பிராணம் தான் சொன்னான் அவன். அதற்கு பதில் அப்படி இல்ல, இந்த தேகத்தோட வாழணும், தேகத்தோட வாழ வேண்டும் என்றால் அதுக்கு பிராணன் முக்கியம், இந்த பிராணன் இல்லாம வாழ முடியாது, அதனால அது சொல்லப்பட்டது. அந்த வரையும் அதை எடுத்துக்கணுமே தவிர்த்து ஒரேடியா இதுவா எடுத்துக்கணும்ன்றது தவறு. ஆக இது பர்யந்தம் இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, மனசு ஆத்மா இல்லை, முக்கிய பிராணன் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ட. சரி, ஞானமே ஆத்மா இருக்கட்டுமே, ஞானமே ஆத்மா அப்படின்னு இருக்கட்டுமே. ஏன்னா தூங்குற சமயத்துல உடம்பும் வேலை செய்யல, இந்திரியமும் வேலை செய்யல, தேகங்கள் தான் அனுபவிக்கிறது. அதனால அறிவு வந்து ஞானம்தான், அறிவு இல்லையே இப்போ எனக்கு தெரியலையா இல்லையா, எனக்கு தெரியலையே நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்பதான் சொன்னோம், நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு அறிவு வேலை செய்யறது இல்ல, ஞானமே வேலை செய்யாததுனால நான் எப்படி ஞானமே ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அவ என்ன சொல்றானாக்க, அப்படி இல்ல, அது இந்த ஞானம் இருக்குது அனுகூல விஷயம் பிரதிகூல விஷயம் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது, அதனால அனுபவிக்கிறவன் ஆத்மா. அப்ப தூங்குற சமயத்துல இந்த ஞானம் இருக்கு பாருங்க, ஞானம் என்ன பண்றதுனாக்க விஷயத்தை விட்டு வெளில வந்துருது, விஷயத்துக்கிட்ட எல்லாம் போக மாட்டேங்கிறது ஞானம், போறது இல்ல, அதையும் முழிச்சுட்டு இருக்கு அதெல்லாம் வருது. இதனால இது பௌத்தாலாம் இப்படி சொல்ற, பௌத்தா பௌத்தால இந்த ஞானம் இருக்கும் இல்லையோ, அதாவது பௌத்தால் சொல்றது என்னன்னா நிறைய சொல்றோம், அயம் கடக அயம் படக இதம் சேதனம் இதம் அச்சேதனம் இப்படி எல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் பிரிஞ்சு பிரிஞ்சு பாக்குறோம் இல்லையா. நமக்கு ஞானம் இருக்கு, இந்த ஞானத்தை கொண்டு பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நிறைய நமக்கு ஞானம் இருக்கு. இது எப்ப இருக்கு அப்படின்னாக்க முழிச்சுட்டு இருக்கு, ஜாகிரத அவஸ்தையில நமக்கு அது மாதிரி இருக்கு. அதே ஒத்தன் தூங்கிட்டு இருக்கான், அந்த சமயத்துல இந்த ஞானத்தினுடைய பேதங்கிறதே போயிடுறது. ஞானத்தினுடைய பேதங்கிறதே போயிடுறது. ஒரே ஒரு ஞானம் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா, எந்த வஸ்துவும் நமக்கு தெரியறது இல்ல. எந்த வஸ்துவும் தெரியாததுனால ஞானத்தினுடைய விஷயத்தினுடைய பேதம் எதுவும் கிடையாது. அதனால தூங்குற சமயத்துல நமக்கு ஞானம் வரல. இதம் வஸ்து, நான் எங்க தூங்கினேன், எங்க இது பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கேன், எப்படி இது பண்றேன்னு எனக்கு தெரியல, எனக்கு அத மாதிரி நான் இருக்கேன். அதனால இது வந்து பௌத்தால் சொல்றது, ஞானமே ஆத்மாவா இருக்கட்டும், ஞானமே ஆத்மாவா இருக்கட்டும் அப்படின்னு அவ சொல்ற. அது தப்பு. ஞானம்ன்றது ரெண்டு விதமா நாங்க ஒத்துட்டு இருக்கோம். ஒண்ணு சுரூபம், இன்னொன்னு தர்மபூதமா இருக்கிறது. சுரூபங்கிறது என்னதுன்னாக்கா சுத்தாத்ம சுரூபம், ஞானீக சுரூபமா இருக்கிறது. அதே தர்மபூத ஞானம்னாக்கா விஷய ஞானம். விஷய ஞானம்ன்றது தர்மபூத ஞானத்தை சொல்றது, விஷய ஞானம்ன்றது ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. இந்த மாதிரி தர்ம தர்மி பாவம்னு ஒன்னு இருந்தது. இந்த தர்மமா இருக்க பாருங்க, அந்த தர்மம் தான் பொருள்களை பகுத்து அறியறது. அயம் கடகா அயம் படகான்லாம் தெரிஞ்சுக்கிறது அது. அதே இந்த பிரத்யக்தம் ஒன்னு இருக்கு பாருங்க, அதுதான் தர்மி சுரூபம். அகம் அகம் அகம் ஏற்கனவே சொல்றோம், அகம் சுகி அகம் துக்கி, இது கூட தர்மபூத ஞானத்தினுடைய விகாரம் தான். ஆனாலும் கூட இந்த அகம்ன்றது வந்து தர்மி சுரூபத்தை சொல்றது அது. அதனால இந்த ஞானத்ருத்வம் அது ஞானத்தினுடைய ஆசிரியமா இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது தர்மி சுரூபம் இருக்கு பாருங்க அகம்ன்றது, அதுதான் தர்மபூத ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்குது. அதனாலதான் அயம் ஞாதா அப்படின்னு சொல்றோம். ஞாதான்னு சொன்னாக்க இவன் ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கான். அதனாலதான் லோகத்துல என்ன பிரவர்த்தி வருது, பிரயோகம் இருக்கு, கடமகம் ஜானாமி அப்படின்னு ஒருத்தன் சொல்றோம். அகம் கடம் ஜானாமி, அகம் அப்படின்றதுனால ஆத்மஸ்வரூபம். அதுலயே ஜானாமின்னு சொன்னதுனால ஞானத்தை தர்மபூத ஞானத்தை கொண்டு அறிகிறேன். எதை அறிகிறேன், கடம் ஜானாமி, ஞானேன அகம் கடம் அவகச்சாமி ஜானாமி அப்படின்னு அர்த்தம், அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிரிஞ்சிருச்சு பாருங்க, மேயம் பிரமேயம் என்ன, பிரமாதா என்ன, பிரமிதி என்ன அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அதனால இதுதான் சித்தாந்தம், ஞானம் வேற ஆத்மா வேற, ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது ஒன்னு ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது அதனால தர்ம தர்மி பாவத்தை அவா ஒத்துக்கல பௌத்தால். ஞானத்துக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் தர்ம தர்மி பாவம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கல. அத்வைதிகள் கூட வியாபகாரிக திசையில தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிருக்கா. பாரமார்த்திக திசையில அவ ஒத்துக்கவே இல்லை. இது அத்தனையும் தர்ம தர்மி பாவம் வரணும், ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு ஜடத்திரவேசரத்திலேயே நிறைய விளக்கமா சொல்லியாச்சு. அது எல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு. அதனால பௌத்த பட்சத்தையே நாங்க கண்டனம் பண்ணிட்டோம். அத மாதிரி வைசேஷிகள்லாம் என்ன சொல்ற, நையாயிகள்னாக்க ஞான சுரூபத்தை ஒத்துக்கலாமா, ஞான குணகத்துவத்தை ஒத்துட்டு இருக்கா, ஞான குணகன் ஆத்மா அப்படின்லாம் அவ ஒத்துட்டு இருக்கா. அதாவது தர்மபூத ஞானத்தை ஒத்துண்டாவா, தர்மி சுரூபத்தை ஒத்துக்கல. அதே பௌத்தனோ அத்வைதியோ தர்மஸ்வரூபத்தை ஒத்துக்காம தர்மி சுரூபத்தை ஒன்றி ஒத்துண்டாவா. ஆனால் நம்ம வேதாந்தத்திலேயோ ரெண்டும் உண்டு, ஞானம் தர்மமாகவும் இருக்கும் தர்மியாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது ஒரு இதுவும் தோஷம் இல்லை. அதனால கடமகம் ஜானாமி படமகம் சம்வேத்மி அப்படின்லாம் லோகத்துல இருக்கா இல்லையா, இந்த பிரயோகத்தை கொண்டு பார்த்தாக்கா இத மாதிரி ஞானன்றதே ஆத்மான்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா விரோதம் வருது, எல்லா விதத்திலையும் விரோதம் வருது. ஆக இது இன்னும் புத்தி சிதறத்துலாம் நிறைய சொல்ல போற, அங்கெல்லாம் வரும் அது, அதனால ஞானத்தை பத்தி எல்லாம் விசாரம் பண்ண போற, அப்ப அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டா போறோம், தர்மபூத ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு. இப்ப மொத்தத்துல என்னாச்சு, இந்திரியங்களை காட்டிலும் மனதை காட்டிலும் பிராணனை காட்டிலும் ஞானத்தை காட்டிலும் விலட்சணமானவன் வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு சித்திக்கிறது. முதல் ரெண்டு ஸ்லோகத்தினால தேகத்தை காட்டிலும் விலட்சணவன் சாதித்த விலட்சணமானவன். இப்பவோ மீதி நாடு இருக்கு இல்லையா, இவைகளை காட்டிலும் விலட்சணமானவன் ஆத்மா அப்படின்றத இங்க சாதிச்சு முடிச்சுட்ட. ஆக ஆளவந்தார் சாதிச்ச விஷயம், அவர் என்ன சாதிச்சாரு, தேகேந்திரிய மன பிராண தீப்யோன்யோனன்ய சாதனஹா அப்படின்னு சாதிச்சார். தேக இந்திரிய மன பிராண தி புத்தி இவைகளை காட்டிலும் அந்யஹா வேறுபட்டவன் அனன்ய சாதனஹா சுயம் பிரகாஷம் அப்படின்னு அங்க சொல்லி முடிச்சார். அந்த விஷயத்தை இங்க சாதிச்சுட்டேன். இன்னும் கூட ஞான விஷயமா அடுத்த ஸ்லோகத்திலாம் வரப்போகுது. அதுல இப்ப பொதுவாக இந்த நாலு விஷயங்களை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பாஹ்யாக்ஷேப்யோன்ய ஆத்மா ததகில விஷய பிரத்யபிஜ்ஞாதுரைக்யாது கர்த்துஹு ஸ்மிருத்யாதி காரியே கரணமிதி மனஹ மானசித்தம் ததோன்யத் பிராணாஹ சங்காத ரூபாஹ வபுருதித நயாத் நத்ருவம் சேதயந்தே ஞானம் ச ஞாத்ருதர்மஹ க்ஷணிகமபி ஜவஹ தேனன அஸ்ய ஆத்மபாவஹ அப்படின்னு சாதிக்கிறார். ததகில விஷயஹ ததகில விஷய பிரத்யவிஜ்ஞாது ஐக்கியாத், அதாவது இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படின்னு நீ சொன்னாக்க அதற்கு பதில் ததகில விஷய பிரத்யவிஜ்ஞாது இந்திரியங்களுக்கு என்னென்ன விஷயம், அதாவது கண்ணுக்கு என்ன விஷயம், காதுக்கு என்ன விஷயம், அது மாதிரி தோளுக்கு என்ன விஷயம் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த விஷயங்கள் இருக்கே அகில விஷயங்கள், அவைகளை பிரத்யவிஜ்ஞ பண்றவன், பிரத்யவிஜ்ஞவன் என்ன பிரதிபிக்கேன், எதை தொட்டனோ அதுதான் பாக்குறேன், எதை பார்த்தனோ அதுதான் கேக்குறேன், இப்படி விஷயங்கள் எல்லாம் பிரத்யபிக்ஞ பண்றவன். அந்த பிரத்யபிக்ஞா பண்றவன் இருக்கானே அவனுக்கு ஐக்கியாத்து பராமர்சம் பண்றவன், நினைச்சு பாக்குறவன் அர்த்தம். அவன் ஐக்கியாத் ஒத்தந்தான். இப்ப நீ இந்திரியம் தான் ஆத்மான ஒவ்வொரு இந்திரியும் ஆத்மா சொல்றியா, அனைத்து இந்திரியங்களும் ஆத்மா சொல்றியா, இப்படி எல்லாம் விரோதம் வரும். அதே அனைத்து இந்திரியங்களையும் அதிஷ்டானம் பண்ணி அனைத்து விஷயங்களையும் கிரகிச்சு அத நினைச்சு நினைச்சு பாக்குறான் பாருங்கோ, அவன் ஒருத்தந்தான் ஐக்கியாது, அந்த வியக்தி ஒருத்தந்தான். அதனால பாஹ்ய அக்ஷேபிய, அக்ஷம்னாக்க இந்திரியம்னு அர்த்தம், பாஹ்ய அக்ஷம்னாக்க பத்து இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அவைகளை காட்டிலும் அந்யா வேறுபட்டவன். அதனால பாஷ்யேந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன் அவன் யாரு, ஆத்மா, ஆத்ம தத்துவம் கர்த்தா ஞாதா அப்படின்னு சொல்லணும். சரி மனசு சொல்லலாமா அப்படின்னு, மனசும் சொல்ல முடியாது. என்ன மனஹா, மனசானது ஸ்மிருத்தியாதிகாரியே கரணமிதி, ஸ்மிருதி அது மாதிரி இந்திரியங்களுக்கு உபகரிக்கிறது, அவைகள் எல்லாம் கொண்டு வந்து சமநலப்படுத்துறது, விஷயங்களை கிரகிக்க வைக்கிறது, இத மாதிரி விஷயத்துல அது கரணம் உபகரணமா இருக்குது, உபகரணமா இருக்குது, அது உதவுறது உபகாரகமா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ததகா அந்யது, இந்த கர்த்தாவா இருக்கக்கூடிய ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன் இத கர்த்தான்னு சொல்லணும்னாக்கா இவைகள்லாம் கரணங்கள் தான், கர்த்தாவா இருக்கிறவன் சேதனனா தான் இருக்க முடியும். அதனால சேதனமா இருக்கக்கூடிய ஆத்மாவை காட்டிலும் மனசு வேறுபட்டது, அதனால மனச காட்டில வேறுபட்டவன் ஆத்மான்னு சித்திக்கிறது. ஆக இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன், மனதை காட்டிலும் வேறுபட்டவன். அது மாத்திரம் இல்ல, மானசித்தம் பிரமாணத்தினால தர்மிகிராக பிரமாணம். தர்மிகிராக பிரமாணம் என்ன பண்றதுன்னாக்கா, ஸ்ருதியானது மனசு இந்திரியங்கள் இவைகளை கரணங்களாக உபகரணங்களாக சொல்றது, ஆத்மாவையோ கர்த்தாவாக சொல்லிருக்கிறது. இப்ப நீங்க வந்து சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா ஒரே வஸ்து கர்ம கரணமாவும் இருக்குது கர்த்தாவாகவும் இருக்குதுன்னு சொல்லிடணும், அது தவறு. அது அந்த மாதிரி லோகத்துல சொல்றது கிடையாது, ஆகையினால அது தேவையில்லை. ஆக ஒவ்வொரு இந்திரியங்களும் நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு நினைச்சாக்கா அதை பண்ணி முடிக்கிறதுக்கு உபகாரங்களா இருக்குது, அதனால அவைகள் எல்லாம் காரணம் கரணம் உபகரணம் உபகாரகம் அப்படி எல்லாம் சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, பிராணங்கள் தான் சொல்லட்டுமே, பிராணங்கள் ஆத்மாவா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா சங்காத ரூபாக பிராணாக. ஏன்னா பஞ்சவர்த்தன ஜபதிஷதேன்றதுனால இந்த வாயுவே பிராணனானது அஞ்சு நிலையை அடைஞ்சிருக்குது, பிராணாபானம் யான உதான சமானம்னு. இப்படி இவைகள்லாம் சங்காதமா சமுதாயமா இருக்குதா, இந்த பிராணம் தான் ஆத்மான்னு நீ சொன்னியானாக்கா ஒவ்வொன்னும் ஆத்மாவா, அதனுடைய அவயவே ஆத்மாவா, இந்திரியங்கள் கேட்கிற மாதிரி சரீரத்தை கேட்டா மாதிரி சங்காத ரூபா பிராணானா, இந்த சமுதாய ரூபமா இருக்கிற பிராணங்கள் தான் இத மாதிரி ஆத்மா அப்படின்னு சொல்றியா அப்படின்னாக்க வபுருதித்தனையா வபுகுன்னு சரீரம், சரீரமே ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு நாம வந்து எத்தனை நம்ம இதெல்லாம் சொன்னோம், தூஷணங்கள்லாம் சொன்னோம், அந்த தூஷணங்கள்லாம் கொண்டு பார்த்தோம்னாக்க அப்போ ஆத்மா வேற, ஆத்மா வேற பிராணன் வேறன்னு தெரிஞ்சிடும். அதே தூஷணங்கள் தான் இங்கேயும், அதனால அது வேற இது வேறன்னு வந்துடும், அதனால அதுவும் தவறது. இந்த பட்சத்திலையும் தோஷம் வந்துடும் அது. அதனால துருவம் என்ன சேதையந்தே துருவம் நிச்சயமா அர்த்தம் நிச்சயமா சொல்றோம், என்ன சேதையந்தே ஞானத்துக்கு ஆதாரமா பிராணங்கள்லாம் ஆகிறது இல்ல, பிராணங்கள்லாம் ஆகினால என்ன அர்த்தம், இந்திரியங்களுக்கு ஆதாரமா இருக்கும் அவ்வளவுதான் அது, மத்தபடி ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அது இது இல்ல அது அப்படின்னு அர்த்தம். சரி, அது மட்டும் இல்ல ஞானம்ன்றது இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா வகா இந்த மாதிரி சொல்றவன் பௌத்தம் தான் பிரதானமா சொல்றான் ஞானமே ஆத்மான்னு. சாங்கியன் கூட ஒத்துக்கிறான், ஆனா ஒரு ஔபாதிகமா அதை ஒத்துட்டு இருக்கான், ஞானத்துக்கு கர்த்திருத்தம் ஞாத்திருத்தம் அதெல்லாம் ஔபாதிகமா இருக்குன்னு ஒத்துட்டு இருக்கான் சாங்கியன். அதனால இங்க வந்து இது இந்த ஞானம்ன்றது இருக்கே அது அவா பட்சத்திர பௌத்தால் பட்சத்திர ஞாத்ரு தர்ம ஞாதாவுடைய தர்மம் அப்படின்னுட்டு நீங்க ஒத்துக்கவே இல்லை, அப்படி இருந்தா கூட அது க்ஷணிக்கம்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, எல்லாம் க்ஷணிக்கம் எல்லாம் க்ஷணிக்கம்னு அவ சொல்ற பௌத்தர். அந்த விஷயத்த நாங்க ஏற்கனவே கண்டனம் பண்ணிட்டோம், இப்படி நீங்க க்ஷணிக்கம்னு சொல்லிட்டாலே எதுவுமே சித்திக்காது சரியா, க்ஷணிக்கம்னு சொல்லிட்டாலே எது இந்த ஞாத்திருத்தமே சித்திக்காது கர்த்தத்துவம் சித்திக்காது ஒண்ணுமே சித்திக்காது. அத ஏற்கனவே நான் இங்கேயும் சொல்லிட்டோம், பிரத்யபிஜா விரோதம் இருக்கு, பிரத்யக்ஷ விரோதமா இருக்குது, அனுபவம் விரோதமா இருக்குது, ஸ்ருதி விரோதமா இருக்கு, யுக்தி விரோதமா இருக்கு அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கோம் அங்க. அதனால தேனச்சே அந்த காரணத்தினாலையும் அஸ்ய இந்த ஞானத்துக்கு ஆத்மபாவ ஆத்மத்துன்றதே வராது, ஆத்மாவாகவே இருக்காது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகமானது இத மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லி கொடுத்ததுன்னா இத மாதிரி இந்திரியங்களை காட்டிலும் மனதை காட்டிலும் பிராணனை காட்டிலும் ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா, ஆத்மான்னு சொல்லிட்டேனா அது ஞானத்தை காட்டிலும் இந்திரியங்கள் பிராணன் மனசு ஞானம் இந்த நாலத்தை காட்டிலும் ஆத்மா விலட்சணமானவன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சாதிக்கிறது. இப்ப பாருங்க பாஹ்யாக்ஷேப்யோன்ய ஆத்மா ததகில விஷய பிரத்யபிஜாதுரைக்யாத் கர்த்துஸ்மிருத்யாதிகாரியே கரணமிதி மனோ மானசித்தம் ததோன்யத் பிராணாஹ சங்காத ரூபாஹ வபுருதி தனயாத் நத்ருபம் சேதயந்தே ஞானம் ச ஞாத்ருதர்மாஹ க்ஷணிகமபி சவஹ தேன நாஸ்ய ஆத்மபாவஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.